உடலும் இந்த உயிரும் உனக்கே அர்ப்பணம். உலகம் நம்மை எழுதும் கவிதை சாசனம். கண்மணி நேற்று காதலை பாடினாய், ஏனடி இன்று நீ கண்களை மூடினாய்? உடலும் இந்த உயிரும் உனக்கு அர்ப்பணம். தேவ மல்லிகை வாடி போனதே, ஜீவமூச்சது ஓடிப்போ